அடுத்ததாக ஆசன பூஜை. பிருத்திவ்யாகா மேருப்பிரஷ்ட ரிஷிஹி, பலது கையால் சிரசை தொடணும். சுதலம் சந்தகா, மூக்கின் கீழே வலது கையை மடித்து வைக்கணும். கூர்மோ தேவதா, ஹிருதயத்தை தொடணும். பிருத்திவீத்வயா திருதாலோகா, தேவித்வம் விஷ்ணுனா திருதா, துவம் சதாரயமாம் தேவி பவித்ரம் குருசாசனம் என்று சொல்லி நாம் உட்காரும் ஆசனத்திற்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். கையில் புஷ்ப அக்ஷதை எடுத்துக்கொண்டு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே அயம் முகூர்த்தஹ சுமுகூர்த்தோஸ்து இதி பவந்தஹ அனுகிருண்ணந்து என்று சொல்லி பெரியோர்களை பிரார்த்திக்க வேண்டும். அடுத்ததாக பிராணாயாமம். ஓம் பூ ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓமாபஹ ஜ்யோதிரஸஹ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்புவஸ்ஸுவரோம். அடுத்தது சங்கல்பம். மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீ பதேதே அங்க்ரியுகம் ஸ்மராமி கரிஷ்யமாணஸ்ய கர்மணஹ நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே என்று சொல்லி அக்ஷதைய மஞ்சள் பிள்ளையாரின் வடக்க போட்டு அபவுபஸ்பிருஷ்ய என்று சொல்லி உத்தரணி தீர்த்தத்தால கையை தொடுத்துக் கொள்ளவும்.